ஷ்மாநாச்சாரியோ சன்னிதத்தாம் இவரின் அஞ்சு இந்த அதிகாரத்தினுடைய பாரங்களை கேள்விகள்லாம் கேட்டு அதற்கு நான் வேண்டிய சமாதானத்தோட அற்புதமாக சொன்னேன். இப்போ சூத்திரார்த்தங்கள் பார்க்கலாம். ஏழு சூத்திரங்கள் இந்த அதிகாரத்தில் ஆனந்தாவிய பிரதான அப்படின்னுட்டு ஏழு சூத்திரங்கள். இத முதல் சூத்திரம் ஆனந்தாலய பிரதான சுரூபனரோட தர்மங்கள்லாம் இருக்கு. அவைகள்லாம் எல்லா வித்தியகள்லயும் அண்மையம் அனுசந்தானம் பண்ணணுமா, அண்மயத்துக்கணுமா, இல்லைன்னா கூடாதா? எந்தெந்த வித்தியில் இருக்கோ அந்தந்த வித்தியெல்லாம் படிக்கப்படணுமா அப்படின்னு சந்தேகம் வருது. குருபக்ஷியோ அப்படி சொல்ல வேண்டாம், ஒவ்வொரு வித்தியிலும் கிடையாது. எந்த பிரகடனத்துல எது படிக்கப்பட்டிருக்கோ அந்த குணத்தை கொண்டுதான் அந்த பிரகடனத்துல அனுசந்தானம் பண்ணணும். அதை விட்டுட்டு எந்தெந்த பிரகடனத்திலயோ படிக்கப்பட்டத எல்லா பிரகடனத்திலையும் படிக்கப்பட்டாக்க அவ்யவஸ்தியா போயிடும். அது மட்டும் இல்லாமல் நிறைய கல்யாண குணங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவ்யவஸ்திதமா போய் நம்மளால எதையுமே இது பண்ண முடியாது, உபாசனம் பண்ணவே முடியாம போயிடும். அதனால எல்லா சுரூப தர்ம குணங்கள்லாம் எடுத்து பாருங்க, சுரூப நிரூபக தர்மங்கள், அவைகளை எல்லா வித்தியும் படிக்கணும்ன்றது தப்பு, அது கூடாது. எந்த பிரகடனத்துல எது படிக்கப்பட்டிருக்கோ அததான் அங்கங்க அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு ஆக்ஷேபம். அதுக்கு சமாதானம் ஆனந்தாதியாக இந்த ஆனந்தன் முதலான கோணங்கள்லாம் போன சூத்திரத்துல சர்வாபேதாத்துன்னு சர்வ அபேதாசம், அந்த அபேதாசம் நீங்க இருக்கு இங்க வந்து அனுவர்த்திச்சுவோம், ஆவர்த்தி பண்ணிக்கணும். என்ன அர்த்தம்? பிரதானமா இருக்கக்கூடியதுன்னா குணி, குணத்தை உடையவன் பிரதானன். குணங்கள்னா குணம்னாலே கொஞ்சம் இறங்கிறது, பிரதானம்னா பிரபந்தது நிச்சயம். இந்த குணங்களை காட்டிலும் அந்த குணங்கள உடைய பெருமான் எம்பெருமான் அவன் எல்லாத்தையும் ஒத்தந்தான். அதாவது எத்தனை பிரம்ம வித்தியைகள் இருக்கின்றனவோ அவைகள் அத்தனையுமே எல்லா இடத்துலயும் உபாசி ஆகாரம் ஒண்ணுதான், அதாவது பிரம்மன் தான் உபாசியம். அதனால இந்த பிரதானமா இருக்கக்கூடிய குணியான பிரம்மன் வந்து அபேதமா இருக்கு, அபிந்தமா இருக்கு, எல்லா வித்தியைகளும் ஒரே பிரம்மன் தான். அதுக்கு என்ன அர்த்தம்? குணங்கள் பிரிக்க முடியாதுன்னு அர்த்தம். அபிரதிஷித்தம் கிடையாது, அபிரதிஷித்தம் பிரதிஷித்தம் கிடையாது. எல்லா திருக்கல்யாண குணங்களும் எம்பெருமானிட்ட சேர்ந்தே இருக்கின்றன. அதுல இந்த சுரூப நிரூபக தர்மங்கள் இருக்கு பாருங்க, ஆனந்தம் பிராணவைகள்லாம், இந்த குணங்கள்லாம் முக்கியமான குணங்கள், அவைகள் தான் சுரூப நிரூபக தர்மங்கள். அந்த தர்மங்கள் எல்லா வித்தியைகளையும் அனுசந்தித்தே ஆகணும். அப்படி அனுசந்தித்தாதான் பிரம்மஸ்வரூபமானது நமக்கு கையில வரும், அதான் மனதுல நிற்கும். அதன் பிறகுதான் உபாசியத்தை அதுல இருக்கிற குணங்களை அனுசந்தானம் பண்ணணும். ஆகவே இந்த பிரகடனத்துல இருக்கு அந்த பிரகடனத்துல இருக்குதான் கிடையாதுங்க. எந்த குணங்கள் இல்லை என்றால் பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்க முடியாதோ, அந்த குணங்களை அவசியம் அனுசந்தானம் பண்ணியே ஆகணும் எல்லா வித்தியும், அப்பதான் பிரம்மஸ்வரூபத்தை அறிஞ்சிக்க முடியும். அதனால ஆனந்தாதியா பிரதான பிரதானமான பிரம்மத்தினுடைய குணியான பிரம்மத்தினுடைய சுரூபத்தை தெரிஞ்சு குணம்னாக்கா எல்லா வித்தியைகளிலையும் பிரம்மஸ்வரூபம் ஒண்ணுதான். அதனால இந்த ஆனந்தாதி திருக்கஞான குணங்களை அவசியம் தெரிஞ்சின்றே ஆகணும், எந்த பிரகடனத்தை படித்தாலும் பரவாயில்லை. அதனால அவைகள் எல்லாம் அனுசந்தானம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னுட்டு முதல் சூத்திரத்துல பிரதான சித்தாந்தத்தை பாய்ச்சிட்டு உடனே அவன் கேள்வி கேட்கிறான். அது எப்படி வரும்? இப்போ பிரதானம் குணியான பிரம்மம், அதனிடத்தில் திருக்கல்யாண குணங்கள் எல்லாம் தனியா இல்லை, எப்பொழுதும் சேர்ந்தே இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அப்படியானாக்க தஸ்ய பிரியமேவ சிரஹ மோதோ தட்சிண பக்ஷ பிரமோத உத்தர பக்ஷ ஆனந்த ஆத்மா பிரம்மகுச்சம் பிரதிஷ்டான் இருக்கு. இப்ப இதுல வரும்போ சிரசு அப்படிங்கிறது பிரியம், அது வலது ரக்கைன்றது மோதம், இடது ரக்கைன்றது பிரமோதம், ஆனந்தம்ன்றதுதான் சரீரம். இப்படிலாம் இருக்கே, இப்ப இவைகளும் குணங்கள் தானே, பிரியமா இருக்கிறது சிரசா இருக்கிறது அதான் மோதம் பிரமோதம் எல்லாம் கூட இந்த பேசுறப்பும் புராணிகள்லாம் கூட இங்க படிக்கப்பட்டிருக்கு. இவைகள்லாம் கூட பெருமாளுடைய பிரிக்க முடியாத திருக்கல்யாண குணங்கள் தான். அதனால அவைகளும் எல்லா வித்தியிலையும் அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு. எல்லாம் பிரம்ம குணங்கள் தான், என்ன சொன்னேன், குணங்கள் எல்லாம் இந்த குணியான பிரம்மத்தை விட்டு தனியா இருக்காது. அதனால எல்லா திருக்கல்யாண குணங்களும் பிரம்மத்துல சேர்ந்திருக்கு. பைதரஸ்வாதிகள் எல்லாம் கூட அவசியம் அனுசந்தானம் பண்ணணும் ஆயிடும். அது உண்டா அப்படின்னு கேட்டாக்கா கிடையாது அப்படின்றத இந்த இரண்டாவது சூத்திரத்தினாலும் பார்க்கிறார். பிரிய சிரஸ்வாதி அப்ராப்தி அபதேயோஹிபேதே பிரிய சிரஸ்வாதி அப்ராப்தி பிரிய சிரஸ்வம் முதலாம் இருக்கு பாருங்க. அதாவது பிரம்மஸ்வரூப குணங்கள் எல்லா வித்தியைகளும் அனுசந்திக்கணும்னு சொல்லிட்டோம். அப்படின்னா பிரேதிரஸ்வாதி எல்லாம் கூட வரட்டுமே, அவைகள்லாம் கூட குணம் தானே, திருக்கல்யாண குணங்கள் தானே, அவைகளும் அன்வைக்கட்டுமே, அவைகளை பிரிக்கக்கூடாது, பிரிக்க முடியாது, அதனால எல்லாம் வரும் அப்படின்னுட்டு ஆட்சேபித்தான். அதுக்கு பதில் சொல்ற சுரூப தர்ம சுரூப நிரூபக தர்மங்கள் வரும் வாஸ்தவம் தான், ஆனால் பிரேதிரஸ்வாதிகள்னா வரவே வராது, அப்ராப்தி அவைகள்னா வராது. ஏன் வராது? வந்துட்டா என்ன வரும்? அவையெல்லாம் அப்ரம குணங்கள். ஏன்னாக்கா இந்த பிரியத்துவம் வேணா இருந்துட்டு போட்டோம், சிரசு உத்தர தட்சிண ரக்க தட்சிண ரக்கன் வலது ரக்க இடது ரக்க எல்லாம் சொன்ன பாருங்க, அதெல்லாம் பிரம்மத்துக்கு எப்படி வரும்? அதெல்லாம் உடம்புக்கு வரக்கூடியது, அவையெல்லாம் பிரம்மத்துக்கு வராது, ஆத்மஸ்வரூபத்துக்கு வராது. எது சுரூப நிரூபக தர்மமோ அதுதான் வரும். ஆத்மஸ்வரூபத்தை நிரூபணம் பண்ற இடத்துல இந்த பிரேதரஸ்வாதிகள்லாம் எப்படி வரும்? இதெல்லாம் உருவகப்படுத்துறது, உருவகப்படுத்தப்படுவது என்பது சுரூப நிரூபக தர்மமாக ஆகவே ஆகாது, ஆகவே ஆகாது. அது நீங்க ஒத்துந்தானோ நானும் ஒத்துந்தான், உடம்பு நிரூபணம் பண்ணவர்களே இருக்கலாம், சுரூபத்தை நிரூபணம் பண்ணவராது. அதனால பிரேதரஸ்வாதிகள்லாம் வரவே வராது. சரி, வந்ததுன்னா என்ன ஆகும்? வந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னாக்கேதேனா அந்நியதான் அர்த்தம். இல்லை என்றால் இவைகள்லாம் அன்வைச்சுன்னா என்ன ஆகும்? இல்லை என்றால் பேதேனா அந்நியதான் அர்த்தம். பேதேனாக்கா இந்த மாதிரி உண்டு அப்படின்னு சொல்லிட்டாக்க அப்படின்னா அந்நியதான் அர்த்தம், அந்நதா எல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டா உபச்சயாபத்தையோகி அப்படின்னு பதில் சொல்ற. அந்நதா சிரஹ பக்ஷ புச்சாதி அவயவ பேதே சதின்னு அவயவ பேதம் வந்துச்சு. அவயவ பேதம் ஆத்மஸ்வரூபத்துல போய் அவன் விபு விபுவான எந்திரமான் அவனிடத்துல போய் இந்த மாதிரி அவயவ பேதம் ஒன்றுதான் வராது. ஏன்னா விபு ஆத்மஸ்வரூபத்துல அவயவ பேதம் கிடையாது, ஜீவனுக்கும் கிடையாது, பரமாத்மாவுக்கும் கிடையாது, தனியா பிரிக்கவே முடியாது. இது இந்த அம்சம் அது அம்சம் பிரிக்க முடியாது. அதனாலதான் ஜீவாத்மா சேதனன் அச்சேதனன் இவைகள்லாம் பிரம்மத்துல ஒட்டின் இருக்கிறது. விசிஷ்ட வேஷன பிரம்மத்துல இவைகள்லாம் ஒட்டின் இருக்கு. அது சுரூப ஐக்கியம் சொன்ன அது வராது, சுரூப ஐக்கியம்ன்றதே வராது. ஏன்னா விசிஷ்ட ஐக்கியம் சித்தாந்தம் பண்றோம், விசைச்சோன்னா என்ன தோணும், என் உடம்பு நான், நானும் என் உடம்பும் ஒன்னா சேர்ந்துடும். நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்திருக்கிறோம் தான் என் நாராயணன் பேர். இந்த உடம்பு போயிடுச்சுனாக்க என்ன இருக்கும், நாராயணன் போயிட்டான், உடம்பு போயிடுச்சு. ஆத்மஸ்வரூபம் அப்படியே தான் இருக்குது, ஆனா கண்டுபிடிக்க முடியல ஆத்மஸ்வரூபத்தை. இங்க கோபனா பிரமிச்சர், இங்க தாயார் பிரமிச்சர், நம்ம குடும்பத்துல எத்தனையோ பேர் மாதிரி ஆயிருக்கு. அவ எல்லாரும் நிச்சயம்தான், ஆனா அவ எல்லாம் லீலாவை போது நீங்க வருவா அங்கதான் இருக்க, நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா உடம்பு வேற, உடம்போட அவயவம் வேற, அந்த மாதிரி ஆத்மஸ்வரூபம் வேற. அதனால இந்த பிரம்மத்துக்கு சிரசு, பட்சம், உச்சம் அப்படின்னு சொல்றோம். இப்படின்னு சொன்னோம்னாக்கா பிரம்மத்தினுடைய உடம்புல தேகத்துல தான் இந்த அவயம் வந்து, ஆத்மஸ்வரூபத்துல இல்லை. அது ஆத்ம குணம்னு சொல்லிட்டாக்கா உபச்சயம் அபச்சயம் வந்துடும். உபச்சயம்னா விருத்தி ஆகும், அபச்சயம்னா இறைச்சி போயிடும். இன்னைக்கு எப்படி குண்டா போயிட்டான் பாரு, எப்படி பார்த்தேன் அப்படின்ட்டு, ஐயோ நேற்று குண்டா இருந்தேன் நீங்க ஒளியே போயிட்டானேன். இதெல்லாம் உடம்பு தர்மங்கள், சரீர தர்மங்களை ஆத்ம தர்மங்களை நம்ம எடுத்து பண்ண முடியாது, அது வரவே வராது. அதனால ஆத்மஸ்வரூபம் வேற, ஆத்ம குணம் வேற, உடம்போட தன்மை வேற, அதை பிரிச்சு பார்க்கணும். அதனால உபச்சய அபச்சய ஊகி, அதனாலதான் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன் சொல்றோம். சத்தியம்னா ஏற்கனவே என்ன சொன்னோம், விகாரம், அச்சேதனத்துல விகாரங்கள் இருக்கு. அச்சேதனத்தோடு சேர்ந்த பத்த ஜீவனுக்கும் இந்த கர்ம நட்சத்திரம் இருக்கிறதுனால விகாரம் உண்டு, சுலபத்தில் இல்ல உடம்புக்கு உண்டு. ஆனால் அந்த மாதிரி விகாரங்கள்லாம் எம்பெருமானுக்கு கிடையாது அப்படின்னு நாம சாதிச்சிருக்கணும். சாதிக்கணும்னு உபநிடம் சொல்றது, நிஷ்கலம் நெற்றியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் அப்படின்னு பிரம்மத்துக்கு நிஷ்கலம், அதுல களங்கமே கிடையாது, பிரிவு கிடையாது. களம்னாக்க அவயவம், அவயவம் இல்லை, நிஷ்கிரியம், நிஷ்கிரியம் அது காரியம் பண்ணாது, விசாரமான காரியங்களை பண்ணாது. நிரவத்தியம், அவத்தியம்னாக்க தோஷம், தோஷமற்றது அது. நிரஞ்சனம், ஒற்றுதலே கிடையாது, எந்த ஒற்றுதல் இல்லாம ஆனந்தமா பிரகாசிச்சுட்டு இருக்கிறது கர்மவசியமா இருக்கு. கர்மவசியம் ஒரு சின்ன விஷயம், இன்னைக்கு நேற்று சாயங்காலமா ஒன்னு சொன்னேன், எனக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தர், அவருடைய மச்சினர் 35 வயசுல அவருக்கு புராணம் வந்துச்சு, வந்த ஒரு வாரமா 10 நாள் கூட ஆள பொட்டுன்னு போயிட்டேன். நன்னா இருக்குன்னு சொன்னா கடைசியில ஆக்சிடென்ட் நேரம் போயிட்டேன். பாருங்க பரம பக்தர், பெருமாள்கிட்ட அவ்வளவு புத்தியோட இருக்க, அவரை அனாயாசமா பெருமாள் எடுத்துன்னு போயிட்டார். 6 நாளோ 7 நாளோ ஆக்சிடென்ட் வச்சா வெண்டிலேட்டர் வச்சா போயிட்டார். இப்போ அதனால பெருமாளுக்கு என்ன கஷ்டம், அவனுக்கு ஒரு முஷ்டன் வந்துட்டான் சந்தோஷம் அவ்வளவுதான். மற்றபடி பகவானுக்கு இந்த ஒற்றுதல் இல்லை. இன்னும் சொல்ல போனாக்கா கீதாபாஷ்யத்துல ஒரு விஷயம் சாய்க்கிற பாஷ்யக்காரன், ஒருத்தனை எத்தனையோ சோகங்கள் வரலாம், புத்திர சோகம்ன்றது ரொம்ப கஷ்டம். அந்த புத்திர சோகத்தை கூட யோகிகள்லாம் விட்டுடுவா, இது என்ன புத்திர சோகம், அவனுடைய பிராரப்தம் முடிஞ்சது, அவன் போய் சேர்ந்துட்டான், அவனுக்கு இதெல்லாம் ஒட்டுதல் இருக்காது. நான் இப்ப எங்க என் பொண்டாட்டி என் குழந்தைகள் அப்படின்னு இருக்கும், இதெல்லாம் என்னது, இதெல்லாம் ஒட்டுதல். இந்த ஒட்டுதல் ஒரு யோகிக்கு இருக்க கூடாது. அது இருந்தது என்னக்கா அவன் திரும்பி உணர்ந்துருவான், திரும்பி உணர்ந்துருவான். கர்மவசனா இருக்கிறதுனால இதெல்லாம் மாட்டி நிற்கிறோம், வைராக்கியம் வர வேணாமா, வைராக்கியம் வர வேண்டாமா அப்படின்னு சொல்லுவான். இந்த மாதிரி ஒரு தீவனுக்கே ஒரு யோகிக்கே எவ்வளவு வைராக்கியம் இருக்கணும்னு சொல்ல முடியும். அப்படி இருக்கச்ச பகவானுக்கு என்ன, எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வேணும். அப்படிப்பட்ட பகவானுக்கு எந்த ஒரு ஒட்டுதலும் கிடையாது, நிரவத்தியம் நிரஞ்சனம், அதனால எதுவும் இல்லாம அவன் எப்பொழுதும் ஜோஷம் வாஸ்தே ஆனந்தமா இருக்கான். நாம் அப்படி இல்லை, காத்தால இருந்தோன்ன ராத்திரி தூங்க போற பயன்தோம் ஏதாவது ஒண்ணு படுத்துறது நமக்கு. இது சகஜம் லோகத்துல, லோகத்துல ரொம்ப சகஜம். அதனால இது பகவானுக்கு அப்படி கிடையாது. அதனால இந்த பேசுறதெல்லாம் வரவே கூடாது பெருமானுக்கு. வந்தது என்னக்கா, அவனுக்கு இந்த தோஷம் வந்துடும், அபத்தியம் வந்துடும், அபத்தியம் வந்துடும், சுரூபத்துல வரக்கூடாது அப்படின்னுட்டு. ரெண்டாவது சூத்திரத்தினால இந்த பேசுற சுவாதிகள் எல்லாம் வராது அப்படின்னு சொல்லிருந்துச்சு. உடனே அவங்கள் கேட்கிறான், சரி இது வராதுன்னு சொன்ன அங்கீகரிக்கிறான். ஆனா ஒண்ணும் பேசுறம் முதலானவைகள்னா உபத்தையும் அபத்தயத்தை ஒன்று பண்ணணும், ஏன்னா உடம்பு சம்பந்தமானது, அதனால இதெல்லாம் வரலாம். ஆனால் பெருமாளுடைய மீதி குணம் கூறியோ ஐஸ்வர்யம் காம்பீரமோ சரணாதிபத்தியம் சரிங்கோ, அந்த கத்தியத்தை எத்தனை கத்திர கல்யாணம் வந்து சொல்ற காம்பீரிய ஔதாரிய மாதுரிய எத்தனை ஆச்சரியமான கல்யாணத்திற கல்யாண குணங்கள் விமரமான பெரிய வையாக்கட. அதாவது வியாகரணத்தை சம்ஸ்கிருத கிராமரம்னா வாஸ்தவர் மகா ஆதிசேகன அவதாரம். அப்படிப்பட்டவ என்னதான் வராது சொல்லிங்க, அவன் எத்தனை குணங்களை கவனிச்சுக்கிறே பார்ப்போம். உலோகத்திற்கான குணங்கள் நம்ம சிவதிரசுத்திர சார் தெரிஞ்சோம். அதுல மூலமந்திராதிகாரத்துல பிரணவம், அதுல அகாரத்தினால எத்தனை கல்யாணம் பண்ணுவோம், உகாரத்தினால என்னென்ன, மகாரத்தினால என்னென்ன, சமசப்தத்தினால எத்தனை, நாராயணத்தினால எத்தனை கல்யாணம் பண்ணுவோம், எவ்வளவோ கல்யாண குணங்கள் தெரிஞ்சுக்க நம்ம இருக்க அப்படியே தலையை சுத்தம் வேறுபட்ட ஞானம். இந்த மாதிரி எவ்வளோ தர்மங்கள் இருக்கு, காம்பீரியம் ஐஸ்வர்யம் ஔதாரியம் காருண்யம் எவ்வளோ இருக்கு. பெருமாளுக்கு அவைகளும் அபிரதிஷ்டானே, தனியாவே இருக்காது, பெருமாளுக்கு அவைகள்லாம் சேர்ந்தானே இருக்கும் அந்த கல்யாண குணம். அதனால அந்த கல்யாண குணங்கள்லாம் எம்பெருமானோட சேர்ந்திருக்கோ அவைகளையும் அப்போ உபாசனம் பண்ணி தான் ஆகணும். அவைகளும் பண்ணுங்கோ, ஆனா பண்ண முடியாது. என்ன லட்சக்கணக்கான அசங்கேயமான திருக்க ஞான குணங்கள் சுரூபேன் குணத்தை எத்தனை அனுமதிகாரத்தின்ற பாஷக்காரர் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. குணமோ சுரூபமோ அவனுக்கு அனுமதிகமா இருக்கு, எல்லாம் எட்டுதா எல்லையே கிடையாது. அப்படிப்பட்ட திருக்க ஞான குணங்கள் அவனுக்கு இருக்கு. யாரால அனுசந்தானம் பண்ண முடியும், ஆனந்தியம் அதிகமா இருக்கு. அதனால அவனால எவ்வளவு கல்யாண குணங்களை வந்தாலும் அனுமதி பண்ண முடியாது. அப்படியானாக்க சுரூப நிரூபக தர்மங்கள் அஞ்சேன்னு எப்படி சொல்ல முடியும், சுரூப நிரூபக தர்மங்களை அனுசந்தானம் பண்ணவே முடியாது. அப்படி இருக்கச்ச நீ வந்து இது எப்படி சொல்லுவ, ஏன்னா நீ தான் சொன்ன இந்த அஞ்சு குணங்களும் பெருமாளுக்கு அபிரதிஷ்டமா இருக்கு. பிரதக்ஷிதின்னா பிரதக்ஷன தனியா, தனியா இல்லாம அபிரதிஷ்டமா இருக்கு, சேர்ந்தே இருக்கு, பிரிக்க முடியாம இருக்கு. அப்ப இந்த காருண்யாதிகள் கூட அப்படித்தானே, அதனால அவைகளையும் பிரிக்க முடியாது. அதனால அவைகளையும் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்க அது கிடையாது அப்படின்றத மூணாவது சூத்திரத்தை பார்க்கல. இதரே தூ அர்த்த சாமான்யாது தூ அப்படின்றதுனால பூர்வபக்ஷத்தை தள்ளிவிட்டு சொன்னோம். நீ காரணியோ அவைகளை காட்டிலும் லட்சணமான நாங்க சொன்ன சுரூபர்கள் மங்கள் சத்தியத்தை ஞானத்தை ஆனந்தத்தை ஆனந்தத்தை வளர்த்தும் இந்த அஞ்சு கல்யாண குணங்கள். இந்த ஆனந்தாதிகள்னா அர்த்த சாமான்யம் சர்வத்திர அனுவர்த்தம், அர்த்த இத்தரையேது அர்த்த சாமான்யம், அர்த்த சாமான்யம் பிரயோஜனம் வஸ்து, அது எல்லாருமே சமமா இருக்கு. என்ன சமமா இருக்கு, எல்லா பிரம்ம வித்தியகளிலையும் இந்த எம்பெருமானுடைய சுரூபம் பார்க்கோ ஒரே சமாஜம் ஒரே மாதிரி இருக்கு, ஒரே சமமா இருக்கு. இந்த குணங்கள் மீதி குணங்கள்லாம் இந்த பிரம்மாவுக்கு ஒரே சுரூபத்தை கொடுக்கறது. ஒரு விஷயம் பாருங்கோ, காருண்யம் ஒரே காருண்யம் பிரஹ்லாதாழ்வான பார்க்கச்ச மலர்ந்து மலர்ந்து பார்க்கறது கண்கள், ஹிரண்யகசிபு பாக்கத்தை குரோதத்தோட பாக்கிறது. அங்க இந்த கருணர் கொஞ்சம் ஒரே அவதாரம் தான், ஒருத்தனை பாக்கத்த பக்தனை பாக்கத்த அதிதூரம் பக்தானாம் பக்தானாம் புரதஸ்திதம் அப்படின்னு இருக்காது. பகவான் பக்தனை பாக்கத்த அந்தமா மொழிக்கிறான், ஒரே கண் மறந்து இருக்கிறது. சரோஜ சதுர்சாதசா சுமுதா கிட்டிருக்கிறது அப்படிங்கிற தயாசங்கத்திலே சரோஜ தாமர புஷ்பம் மாதிரி மலர்ந்து மலர்ந்து கிருப்பைய அனுகிரகிக்கிறதா பிரபாகமா, அப்படி பெருமாளுடைய அனுகிரகம். ஆனால் இந்த இரண்டகசிவ பாக்கத்த கிழிச்சி எடுக்கிற கிழிச்சி எடுக்கிற ஸ்ரீமத் ராமாயணத்துல அனுமாருடைய தோல் மேல பெருமாள் இருக்க அமரதத்துல இருக்கான். அப்ப யுத்தம் பண்ற பெருமாள் யுத்தம் பண்ற சமயத்துல ராவணன் அனுமான் அடிச்சுட்டான். அனுமார எப்படி இருக்க நிராயுதபாணியாக பகவான் அவசரிச்சு எழுந்துள்ள பண்ணிட்டு இருக்க, நிராயுதபாணி அடிக்கிறதுன்றது மகா பாபம், பெருமாளுக்கு அது முக்கியம் இல்ல. என் பக்தன் அடிச்சுட்டான், பக்தனுக்கு யாரு விரோதியோ அவன் தான் பெருமாளுக்கு விரோதி. பெருமாளுக்கு தனிப்பட்ட விரோதி யாருமே கிடையாது. நேற்று நான் கீதையில சொல்லிருக்கேன், சமோகம் சர்வபூதேஷு ந த்வேஷ்யோஸ்தி கஷ்சன, நான் எல்லாருக்கும் சமமா தான் இருக்கேன், எனக்கு த்வேஷ்யம் ஒருத்தன் கிடையாது, எனக்கு பிரியன் ஒருத்தன் கிடையாது. எங்கிட்ட பக்தி பண்றாளா அவர்கிட்ட பிரியமா இருக்கு, எங்க பக்தி பண்ணாம போறாளா அவளுக்கு வேண்டிய கிரம கொடுத்துட்டு போயிட்டு இருக்கு. எனக்கு விரோதியும் இல்லை, எனக்கு மித்திரனும் இல்லை. ஆனால் ஒண்ணு எனக்கு பிரியமா இருக்கான்னாக்கா என்ன காரணம், எங்கிட்ட அவளை பக்தி பண்றான் அவ்வளவுதான். அப்படி இருக்கிறவர் பெருமாள், அப்படி இருக்கிறது தம் பக்தன் கிட்ட அபிசாரப்பட்டுட்டோம். உடனே பெருமாள் என்ன பண்ண, ரதம் அவனுடைய ஆயுதங்கள் ரத சாரதி அஸ்வங்கள் எல்லாரையும் எல்லாத்தையும் அடிச்சுட்டு நடந்து போறான். இன்று போய் நாளை வா, இப்போ இன்னைக்கு நீ வந்து கஷ்டப்படுற ஒன்னாலும் முடியாது, விசாரணை பண்ணி இந்த வா போ அப்படின்னு தோற்றம் சொல்ற பெருமாள். பக்தன் அடிக்கச்ச பக்தானாம் பரமஸ்திதம், பகவான் கருணா காக்கத்தராச்சே அனுமார் அடிச்சதுனால பெசாம தானே இருக்கும், ஏன் அடிச்சாருனாக்கா தம் பக்தன் அடிச்சுதான் தாள முடியல அதனால பெருமாள் அடிக்கிறார். கருணா காக்குஸ்தன் யாருட்ட கருணை, தன் பக்தனிடத்தில் அவகிட்டையும் காமிச்சார். விபீஷணோவா சுக்ரீவ எதிரா ராவண சுயம் அப்படிங்கிறார். விபீஷன் என்ன, ராவணன் வந்தாலும் சரி நான் ஐஸ்வர்வேன், எதிவா ராவண யுக்தி தீர்த்தம் தே அப்படின்னு பரமார்த்த சுத்தியில சுவாமி தேசியம் சாய்க்கிறது. நீ வந்து ராவணன் வந்தாலும் சரி நான் அனுகிரகிச்சுடுவேன், நான் அவனுக்கு சரணத்தை கொடுப்பேன் ரட்சிப்பேன் அப்படின்னு சாய்க்கிறது. அவன் பண்ணல, ஆனால் இவாழ்லாம் தேவதைகள் அதனால சரணாயகம் பண்ணிவிட்டா. அந்த பக்தாளுக்கு கவனிச்சு காமிச்சு அதுதான் கருணா காக்கு. அந்த பக்தாளுக்கு விரோதி யாரும் வந்தாலும் அவளை குறித்து குண்டு போடுறேன் அப்படின்னு நினைக்கிறார். அதனால பாருங்கோ பகவான் அவனுக்கு இந்த காருண்யம் எல்லாம் இருக்கு பாருங்கோ, மாறிண்டே இருக்கலாம் அவளை வச்சு மாறும் எல்லாம் இருக்கலாம். ஆனால் இந்த இது இருக்கு பாருங்கோ, சத்தியத்து ஞானத்து ஆனந்தத்து ஆனந்தத்து அவலத்துவம் அது ஒரே மாதிரி அர்த்தபாமான் எல்லாம் அந்த வஸ்து அர்த்தம்னா அந்த வஸ்து அது சமமா இருக்கு, எல்லா வித்தியும் ஒரே மாதிரி இருக்குது. அதனாலதான் சத்தியம் ஞானம் அப்படின்னு சொல்லிடுது. அதனால எல்லா வித்தியகளையும் உபாசிக்கப்பட வேண்டிய அர்த்தம் பிரம்மஸ்வரூபம். அந்த பிரம்மஸ்வரூப நிரூபண நிரூபக தர்மங்கள் இருப்பாருங்கோ அவைகள்லாம் அஞ்சுதான், அவைகள்லாம் அர்த்த சுரூபம். பிரம்மஸ்வரூபம் எப்படி அனுவர்த்திக்குமோ அதனுடைய நிரூபிக்க வேண்டிய தர்மங்கள் இருக்கோ சத்தியத்து ஞானத்தை அணந்து தோணந்து பண்ணலாம், அவைகளும் அப்படியே இருக்கும். எதையும் அழகா போடுற பாஷக்காரர் சத்தியத்துவம் ஞானத்துவம் ஆனந்தத்துவம் அனந்தத்துவம் அமலத்துவம் அமலத்துவம் அனந்தத்துவம் இப்படி போட்டு போகுது. இதெல்லாம் எதோவாயமானி பூத்தானி தாயின்றதுனால லட்சணம் சொல்லப்பட்டது, சர்வகாரணத்துவம் பிரம்ம லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னதுக்கு எந்த தோஷமும் வரக்கூடாது. அதுக்கோசரம் தான் சத்தியம் ஞானம் ஆனந்தோ என்ன நிஷ்கலம் விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள்னால இந்த மாதிரி கல்யாண குணங்கள் அஞ்சு அவைகள்லாம் சுரோபணி தர்மங்களாக இருக்கின்றன. அவைகள் அவசியம் அனுசந்தானம் பண்ணணும். அதனால கருணாதிகள்லாம் வேற அவைகள்லாம் நிரூபித்த சுரூப விசேஷங்கள். இந்த அஞ்சும் சுரூப நிரூபக தர்மங்கள், சுரூபத்தை நிரூபிக்க வந்த தர்மங்கள் இந்த அஞ்சு. மீதி கருணாதிகள் அவைகள் அனைத்துமே என்னது அப்படின்னு நிரூபிதமான சுரூபம் இருக்கு, அதுக்கு விசேஷமான அவைகளும் பிரிக்க முடியாதவை. ஆனால் சுரூபத்தையே தெரிஞ்சுக்கணும்னு வந்த அஞ்சு இங்க இந்த கருணாதிகள்லாம் சுரூபத்தை நிரூபிச்சு சுரூபத்தை தெரிஞ்சுக்கணும்னு அதுக்கு விசேஷங்களா இருக்கக்கூடிய அனந்த கல்யாண குணங்கள் அவைகளில் எழுதப்பட்டிருக்கு. அது எப்படி இருக்குது? அதனால காரணாதி குணங்கள்லாம் இருக்கு, அவைகள்லாம் அந்த சுரூபத்தை தெரிஞ்சுக்கிறது உபயோகப்படல. யாருக்கு கருணை இல்லை? இன்னைக்கு சாயங்காலம் அந்த என்னுடைய ஃப்ரெண்டோட மச்சனோட போயிட்டு சின்ன வயசாச்சு, எனக்கு அவரை தெரியும், ரொம்ப தண்டமான முடியும் அழுத, என்னால் அவ்வளவுதான் பண்ண முடியும். யாருக்கு வரல? எல்லாருக்கும் கருணை வரலே, கருணைங்கிறது எல்லாருக்கும் குற்றது. எனக்கு ஊசி போட்டுட்டேன், ஊசி போட்டுட்ட உடனே கை வலிச்சுது, அதை உங்ககிட்ட சொன்னேன், ரெண்டு மூணு பேர் எனக்கு போன் பண்ணி சொல்லிருக்கேன், ஐயோ எங்களால் உபகாரம் பண்ண முடியலையே, நீ கஷ்டப்படுறீங்களே அப்படின்னு சொன்னான். பாருங்க, ஒரு உடம்புன்னு சொன்னா எல்லாருக்கும் கஷ்டம் வருது, நீங்கள்லாம் உங்க கஷ்டம் சொன்னா எனக்கு கஷ்டம் வருது, எல்லாருக்கும் காரணியம் இருக்கு, எல்லாருக்கும் ஏதோ ஒரு சுற்றுலா மாதிரியம் இருக்கு, மாதிரியம் இருக்கு, எல்லாருக்கும் ஒரு காம்பீரியம் இருக்கு. அதெல்லாம் எம்பெருமானுக்கு இருக்கு, அவனுக்கு நிருபாதிகம், அவனுக்கு நிருபாதிகம், நமக்கு அது இல்லை. ஆனால் இந்த குணங்கள் இருக்கோ சத்தியத்தை ஞானத்தோ அனந்தத்தோ ஆனந்த சமலத்தம்னா இதெல்லாம் பரமாத்மாவுக்கு முத்திரமே தெரியும். அதுதான் பரமாத்மாவுடைய குருவத்தை நிரூபித்து வந்தது. அதனால இந்த கருணாதிகள்லாம் எங்கெங்க படிக்கப்பட்டிருக்கோ அங்க ஒன்று எடுத்துக்கணும். ஆனால் சத்தியத்துவ ஞானத்துங்கள்லாம் எங்க படிக்கப்பட்டிருந்தாலும் சரி, அவைகள் அனைத்துமே பிரம்மஸ்வரூப நிரூபிதமா இருக்கும் அப்படிங்கறத இந்த சூத்திரத்தினால கழிச்சு உடனே அவன் கேள்வி கேட்கணும். சரி, இப்ப நீ பேசுற சுவாதிகள் இல்லைன்னு காரணியாதிகள்லாம் நிரூபித்த சுரூப குணங்கள் சொல்லிட்டேன், அதாவது நிரூபித சுரூபத்தினுடைய விசேஷங்கள் சொல்லிட்டேன், அதெல்லாம் போட்டோம். அப்போ இந்த இது இருக்கு பாருங்க, தட்சிண பக்ஷ பிரமோத தட்சிண உத்தர பக்ஷ ஆனந்த ஆத்மா சத்திய பிரியமேவசரான அதெல்லாம் எடுக்கப்பட்டு சொல்றது. அதாவது பிரம்மத்துக்கு தான் உபச்சயமே இல்லை அபச்சயமே இல்லை, அப்படி இருக்கிறது என்னத்துக்கோசம் இதை மாதிரி, இது உனக்கு தலை, இது உனக்கு கை, ரக்க வலது ரக்க இடது ரக்க பிச்சம் அப்படின்லாம் எழுதி சொல்லணும், அது சொல்லவே வேண்டாமே. ஏன்னா நம்ம ஆணுவானிகாரிகள் பார்த்துருக்கோம், நசிகேதத்துக்கு மிருத்யு யமன் அழகா விசாரிக்கிறோம், அதாவது உருவகப்படுத்தலாம், ஆத்மா நம் ரத்தினம் வித்தி சரீரம் ரதமே இந்திரியானிஹயானம் புத்தியம் சுசாரதம் வித்தி மனப்பிரகிரமே இந்திரியானிஹயானம் விஷயாம் தேடு துவசனாம் அப்படின்னு ஆத்மாதான் ரதத்தை உடையவன், சரீரம் தான் தேரே, தேரை தேரோ தேர் யாருக்கு ஜீவன், தேர் எது உடம்பு, அந்த தேருக்கு சார்பு யாருன்னா ஞானம் தான், குதிரையோட கடிவாளம் எதுன்னா மனசு, குதிரைகள் எதுனாக்கா இந்திரியம், ரோடு போறதே வழி அது எது அப்படின்னாக்கா நம்ம அனுபவிக்கிற விஷயங்கள் அப்படின்லாம் சொல்றது. இதுல பாருங்க, முதல்ல ஆத்மா அவன் உடம்பு அடக்கணும், உடம்போட சேர்ந்துட்டு இந்திரிய மனசை அடக்கணும், மன அப்ப என்ன ஆகும், புத்தி சாரதி இருக்கு பாருங்க, சாரதி மனசாகிற கடிவாளத்தை புச்சுண்டு இந்திரியங்களாகிற குதிரை அதை அடைச்சிடுவான், அதை அடைக்கிட்டாக்கா நேர் வழியில போகும் அப்படின்னு அந்த உபநிடதம் சொல்லுச்சு. அது ஏன் சொல்லிச்சுனாக்கா வசி காரிய பரம்பரை நம்ம இந்திரியங்கள் எல்லாம் நமக்கு வசப்படுத்து. நம்ம உட்கார்ந்துட்டே இருப்போம், உடம்பு முடியலையா சார்ந்து உட்காருமே கால நீட்டு போமே அப்படின்னு சொல்லுவோம். சரி நம்ம கால நீட்டு உட்காருவோம், சார்ந்து உட்காருவோம், நாலு நாள் பழகித்தனே என்ன சொல்லுவோம், எங்க போனாலும் சார்ந்து எடுத்துட்டு போகணும், கால நீட்டுண்டே உட்காரணும். இந்த மாதிரி நாங்கெல்லாம் பாடத்தால் என்னவோ குடிசையில வளர்ந்தோம் ஜீவன் தான், எங்களுக்கு தலானினாலே என்னன்னு தெரியாது. அதனால எனக்கு கிட்டத்தட்ட கல்யாண பரியந்தம் தலானியும் ஆனோம் போலியும் ஆனோம் சரியிட்ட போத்துருவேன் ஒண்ணுமே கிடையாது. நான் பாட்டு சொல்லிவிடுவேன், இடம் தான் உங்களுக்கு பத்துக்கள் அதை வந்து சொல்லிவிடுவேன் வழக்கம். அது இன்னி பரியந்தம் ஓரளவு அனுபவம் பண்றது ஆசிரமத்துக்கெல்லாம் போற சுலத்துக்கெல்லாம் அங்கெல்லாம் போன வெறுமையெல்லாம் படுத்துக்கலாம், பெருமையே படுத்துக்கலாம், பெருமையும் இருக்குன்னா சாலை போட்டுக்கலாம், இல்லைன்னா அதுவும் இல்லை. ஏன்னா பழக நம்ம உடம்புக்கு நாம கட்டுப்படக்கூடாது, உடம்பு தான் நமக்கு கட்டுப்படணும், இந்திரியங்கள் நமக்கு கட்டுப்படணும், மனசு நமக்கு கட்டுப்படணும். இதை பார்த்ததுன்னா பார்த்தா உடனே இதை சாப்பிடணும் அப்படின்னு சொன்னது, உடனே இதை அனுபவிக்கணும், ஆனா கட்டுப்படுத்துங்கோ கட்டுப்படுத்துங்கோ. இதை காஞ்சி ரொம்ப கிளம்பினவனாக்கா இளைஞர் காஞ்சிபுரம் போயிட்டு பத்து பதினஞ்சு நாள் ஆயிரம் பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு. காஞ்சிபுரம் போனாக்கா பஸ்ல போறோம் ட்ரெயின்ல போறோம், இங்கே சாட்சி ஏதோ சாட்சி வாங்குறோம். அங்க காஞ்சிபுரம் போயிட்டு ஒண்ணுதான் அங்க வாய்ப்பு போய்க்கிறதோ சீத்தம் வரதோ இல்லை காஞ்சி முடித்து அப்புறம் தான் சாப்பிடுறோம். இன்னும் பரியந்தம் அந்த வழக்கத்துல நாங்க மீறல அப்படியே இருந்திருக்கும். ஏன்னா அதே பழகப்படுது, அதுவே பழகப்படுது. திருவனந்தபுரம் போனேன் முதல் நாள் சாயங்காலம் கிளம்பிருக்கேன் ராத்திரி ஏழரை மணிக்கு, ஏழரை மணிக்கு ட்ரெயின் அது என்னவோ மறந்து போச்சு. ஆனா ஆனந்தபுரி எக்ஸ்பிரஸ் அதுல ஏறி இருக்கேன்னு செங்கல்பட்டுல, அடுத்த நாள் பன்னெண்டரை மணிக்கோ என்னவோ போய் சேர்ந்திருக்கேன்னு திருவனந்தபுரம். அப்ப தீர்த்தாமட்டு காரியத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் பலகாரம் பண்ணினேன். எதுக்கு சொல்லுவேன், அந்த மாதிரி வழக்கப்படுத்தி இருந்துப்போம். நமக்கு அதீனமா இருக்கணும் வசீகாரியம், இந்த வசீகாரிய பரம்பரை ஆத்மானம் ரஜனம் சரீரம் ரசமே வச்சிருந்தா கடவுள் வரணும். அந்த மாதிரி இந்த இடத்துல சஸ்ய பிரியமே வசிரா மோதோ தட்சிண பர்ஷன் இது ஜீவனுக்கு வந்தது வசீகாரம், ஜீவன் பண்ணதெல்லாம் அடக்கணும். பரமாத்மாவுக்கு எதுக்கு வந்தது, ஏன் பண்ணணும் அப்படின்னு கேள்வி வருது. அதுக்கு பதில் சொல்லணும் இல்லையோ, அதனால பரமாத்ம சுரூபத்தை பரமாத்ம சுரூபம் வராதுன்னு சொல்லிவிட்டேன். ஏன்னா உபத்தியாபத்தியம்னு சொல்லிட்டேன், உபத்தியாயிருந்தது இதுவா இருந்தது சொல்லிட்டேன். இப்போ இது வேற எதுக்கோ இது வந்தது அப்படின்னா அதுக்கு இந்த மாதம் ஆத்தியானாய பிரயோஜனா பாவா, ஆத்தியானம் அனுசிந்தனம் தியானம் உபாசனம் அப்படின்னு அர்த்தம். வேற ஏன்னாக்கா பிரயோஜனா பாவம், வேற பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனா பாவம்னாக்கா உபாசனத்தை காட்டிலும் வேற பிரயோஜனமே இல்லை. ஏன்னா பெருமாள் நம்ம வந்து ஒரு ஆலம்பனம் வேணும், ஒரு பிடித்து உடம்பே இல்லாத பெருமாளுக்கு உடம்பு இருக்கிறதா அழைச்சிக்கணும், உடம்பு இருக்கிறதா அழைச்சிட்டு பெருமாளை தியானிக்கணும். அந்த தியானம் பண்ணணும்னாக்க நமக்கு என்ன வேணும், ஒரு பிடித்து இருக்கணும், பெருமை பிரியம் மோதம் தட்சிண இது பிரமோதம் ஆனந்தம் சொன்னா புரியாது. இவரே அது தலை சிறப்பு வந்து பிரியம், அதுக்கு வலது இறக்கன்றது மோதம், இடது இறக்கன்றது பிரமோதம். இந்த மாதிரி சொன்னா நம்ம மனதில் உருவப்படுத்திக்கணும். பெருமாள் எப்படி இருக்கேன், பெருமாள் மத்திய அவதாரம் எடுத்தேன், மின்ன அவதாரம் எடுத்தேன், அம்மாரி பூர்மா அவதாரம் வராம அப்படி நீங்க நினைச்சு பாருங்க, பெருமாள் எப்படி இருந்திருக்கேன், சேத வராமாச்சு என்ன என்ன இது மகாவராகம். இதுல சொல்ற சிறுபாஷத்துல பகவதோ மகாவராகத்திய பாதாவராகம் இல்ல மகாவராக பூமி அனாயாசம் தூக்கலாம் அப்படிப்பட்ட சுதி பிரகரணம் சவீஷா மகிமா அப்படின்னு எங்க வருது. நம்முடைய மகிமை எவ்வளவு ஆசை அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றது. அப்ப நம்ம நினைச்சு பாருங்க, ஒரு வராகம் அது சேதவராகும். அது அழகான கொம்பு வச்சிருக்கு. அந்த கொம்புகளிலிருந்து அந்த பூப்ராட்டி அதை அழகாக தூக்கிறது. சேஷாஸ்வநாத் பவத்தி சாத்திங்கிற பூஸ்தியில கொஞ்சம் அணிஞ்சு பாருங்க, பெருமாள் எப்படி தூக்கி நிற்பேன், பெருமாள் என்ன அழகா வெளில வருவேன், யவச்சு நிற்கிறார் பெருமாள். இப்பேற்பட்டவராக அவதான் சேவிக்க சேவிக்க நம்ம மனசுலயே தான் நிக்கிறார். நிஜமா சொல்றேன், இப்ப அப்படி நின்று நில பார்த்து பேசுங்க, என்ன சேவிக்க சொல்றேன், எப்படி இருக்கும் அந்த மாதிரி தோன்றது எனக்கு. இந்த அனுபூதியை பாருங்களோ, இது வந்து தஸ்மீகத்தே கதம் பிரபூதம் வாராகம் அவஸ்திதவதோ அபரத்புதம் தே தஸ்மீகத்தே வரதஹந்த கதம் பிரபூதம் வாராகம் அவஸ்திதவதோ அபரத்புதம் தே. வராகம் வராக திருமணி உடையவனா அற்புதமான திருமணி இருந்தே அழகா இருக்கோ, அவ சேதவராக சேவிக்க சேவிக்க என்ன ஆனந்தமா இருக்கு அப்படின்னு உண்டான திருத்திகள். அப்படிப்பட்ட ரூபம் ஒவ்வொரு பெருமானையும் பற்றி பார்ப்போம். நினைக்கத்தை நமக்கு ஆலம்பனம் பிடித்தது அடிக்கடி என் கிரகணி இருக்காரு நரசிம்மனை பாரு, அந்த காமாதிகாசம் சொல்லிட்டே இருப்பார், நானும் சொல்லிட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னா பெருமாள் அவன் நரசிம்மன் பயக்க பயனாசனம் பயத்தையும் கொடுப்பான், பயத்தை தோக்கடிச்சிருவான். பயக்கிறது பயனாசனம் பக்தர்களுக்கெல்லாம் பயத்தெல்லாம் தோக்கடிச்சிருவான். அதே அதே அபக்தர்களுக்கா பாருங்களோ அவர்கள்லாம் பயக்கிறது பயத்தை உண்டு பண்ணுமா, கம்சன் பயத்தினாலேயே அழிஞ்சு போனான், கடைசியில் அதுவே உபாசனமாக மாதிரி மோட்சத்துக்கு போயிட்டான். கோப்பிய காமா பயாத் கம்சா தேசா செய்தியாதையோடு சம்பந்தா கிருஷ்ணயா யூயம் ஸ்னேகா பக்தியா வயம் பிரபோ நாரதர் ஈஸ்வர பார்த்து. அதனால யாருக்கு எதை கொடுக்கணுமோ அதை கொடுப்பான் பகவான். அந்த நம்ம பாருங்க அந்த ரூபம். அதனால ஆத்தியானாய நமக்கு உபாசனம் பண்ணணும், எனக்கு எந்த பெருமாளை பிடிக்குமோ அந்த பெருமாளை உபாசனம் பண்ணணும். ஸ்ரீமுஷ்ணத்துக்கு போங்கோ, அங்க பெருமாள் சுவயமுக்த பெருமாள் என்ன அழகா குட்டி பெருமாள் ரொம்ப அழகா இருக்க சேர்க்கு சேர்க்கு எவ்வளவு நல்லா இருக்கு. மலையில வர ஆதி வராக பெருமாள் தெரிஞ்சோம் வராகத்திரமே பேர் எப்படி இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு பெருமாளுடைய ரூபங்கள் இதெல்லாம் எதுக்கு நம்ம நாம உபாசிக்கிறது மனசுல நினைச்சுக்கணும். அந்த மாதிரி உபாசிக்கிறதுக்கு தான் இது ஆத்தியானாய பிரயோஜனம். ஏன்னா இளவரசியம் சொல்ற இந்த தேகம் எப்படி நமக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். பிரேதர சுவாதிகள்லாம் அதுதான். அதனால ஆனந்தமய பிரதீத்தியில எப்பொழுதும் வராது, உபாசனம் பண்ணச்சே வரும். அதனால அஞ்சு குணங்கள் சிரூபணிகளுக்கு தம்புங்களா இருக்கு. காரணியாதிகள்லாம் எங்கெங்க படிக்கப்பட்டிருக்கோ அங்கங்க வரும் நிரூபித சுரூப விசேஷங்களா இருக்கும். இந்த பிரேதர சுவாதிகள்லாம் உபாசனம் பண்ணச்சே வரும், அது அதுக்கு புத்தியில ஆரோக்கியம் உபாசனம் பண்ணதுக்கு வருது. அதனாலதான் இது பண்றதுக்கு, அதனால தோஷம் இல்லாது. ஏன்னா ஆனந்தமயன் எப்படி இருப்பான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு படிப்படியா முதல்ல அன்னமயன், அதுக்கு அதுக்கப்புறம் பிராணன், அதுக்கப்புறம் உணவமயன், அதுக்கப்புறம் விஞ்ஞானமயன், கடைசியில பஞ்சகோஷம் அடிகச்ச ஆனந்தமயன். இந்த ஆனந்தமயன் வச்சிருந்தோம்னாக்கா அவனையும் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு கொஞ்சம் அணிஞ்சு பார்ப்போம். ஆனந்தத்துடைய அவயவங்கள் தான் பிரியம் மோதம் பிரமோதம் இவைகள் தான். இது அத்தனையும் உருவப்படுத்தி பாருங்க, பிரியம்ன்றது தலை, மோதம்ங்கிறது வலது இருக்க, பிரமோதம்ன்றது இடம் இருக்க, ஆனந்தம்ன்றது உருவம். இப்படின்னா வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு ஷேப் வந்துடும், ஒரு ஆகாரம் வந்துருக்குனாக்கா அந்த ஆகாரத்தை நினைச்சிருந்தேன். அதுதான் நம்ம மனசுல பதிஞ்சு போயிருக்கோம். நம்ம மனசுல பதிஞ்சு போயிடுச்சுனாக்கா உபாசனத்துக்கு ரொம்ப சுலோகமா இருக்கும். அதனாலதான் அது, அதனால இந்த இது உண்மையிலேயே ஒரு கற்பனை தான், உருவகம் தான். அது எதுக்கு நம்ம ஆனந்தமயன உணர்வத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பிரம்மஸ்வரூபத்தில் அது கிடையாது, பிரம்மஸ்வரூபமாக உபாசனம் பண்ணக்கூடாது. அந்த திரஸ்தான் பிரேத்த வச்சுக்கோங்க, திரஸ்வத்தை வேண்டாம் அப்படின்னுட்டு ஏற்கனவே சாட்சிக்கு வரவில்லை. அதன் பிறகு ஆத்மசப்தாச்ச ஆத்ம சித்தாச்சு. ஆத்மான்னு ஒரு பதம் இருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏன் அது மாதிரி சொல்லணும்னாக்கா, நமக்கு உடம்பு வேற, ஆத்மா வேற, நமக்கு தெரியும் நான் வேற, என்னுடைய உடம்பு வேற. அதே மாதிரிதான் அங்க என்ன இருக்குது, அந்யோந்தர ஆத்மா ஆனந்தமயா, ஆனந்த அஞ்ஞா ஆத்மா ஆனந்தமயா. இந்த உடம்பெல்லாம் காட்டும் வேறுபட்டவன் ஆனந்தமயன். அதனால் ஆத்மா, ஆத்மா வந்து சிரசோ பட்சமோ உச்சமோ ஆகாது. அதனால பிரேசர சுவாதிகள்லாம் சுகமா தெரிஞ்சு வரணும். அதுபோல் தான் தேவ பிரமாணம் சேர்த்து, ரங்கநாதன சேர்த்து, திருவேணமணியான சேர்த்துன்னு சொல்றோம். மறுபோ எல்லா பிரமாணம் ஒரே பிரமாணம் தானே. அப்படின்னா என்ன சொன்ன, திவ்யமங்கல விக்கிரகத்துல வேறுபாடு, திவ்யமங்கல விக்கிரகத்துல வேறுபாடு. அவன் கத்துவரை கிழக்கன், அற்புதமான அழகன். அவன் யாரு, பெரிய பெருமாள். தேவ பெருமாளோ பெருமகனா ஒரே சொட்டே ஆகும். ஆனால் அதுவே அவருக்கு அழகு, அந்த காம்பீரியம். அனைவ பரம் தத்துவம் சொன்ன நீங்க சேர்த்து பாருங்க, சேவிக்கவே தெரிஞ்சு கொள்ளலாம். அகமேவ பரம் தத்துவன்றத நிரூபிக்கிறார், நின்று காமிச்சிருக்கிறார். பெருமாள் நிக்கிறதுலயே இவர் தான் பரதத்துவம், இவரை காட்டில் வேற யாருமே பரதத்துவம் இல்லை. அந்த மாதிரி ஏன்னா நம்ம மனசுல அப்படி பதிஞ்சிடும். நம்ம திரையான சேர்த்து பார்த்தோம், கருணாமூர்த்தி, கருணாமூர்த்தி அவ்வளவு தூரம் சுலபன் கோயில் நீங்க போய் பாருங்களோ. நம்ம அவன் அனுபவிச்சுதான் எவ்வளவு கடுங்கள் இருந்தாலும் சரி, பெருமாள் அற்புதமா சேர்த்து வந்துருவோம். நீங்க ஒரு நிமிடம் சேவித்தாலும் சரி, 20 நிமிடம் சேவித்தாலும் சரி, பெருமாள் அப்படி கை அவன் நம்மளை பார்த்துருவான், கண்ண ஜனம் தரும். நிச்சயம் நான் அனுபவிச்சிருக்கேன் அபாவ அனுபவம். அதனால ஒரே பெருமாளா இருந்தா கூட நம்ம சுக பிரதிபத்தி தேவ பெருமாள் நேரமா வேற, அந்த மாதிரி ரங்கநாதன் வேற, இந்த மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். மேலேயே திவ்யாத்ம சுரூபத்துல வேறுபாடு இல்லை, திவ்யமங்கல விக்கிரகத்துல வேறுபாடு. அது கூட என்ன, எங்க பெருமாள், எங்க கஷேத்ராதிசர், இந்த ஊர்ல திருவேணாமணியான், நான் திருப்பதியில இருக்கிற பரியந்தம் திருவேணாமணியம் தான் எனக்கு. தேவ பெருமாள் போய் சேர்த்து என்ன, அது நாங்கெல்லாம் நாங்க வெளியே நல்லோம், எங்களுக்கு கஷேத்ராதிசர் தேவ பெருமாள் முன்னமண்டலம். அதனால தேவ பெருமாள் சொன்னேன். ரங்கநாதன் ஸ்ரீரங்கத்தை 5 வருஷம் இருந்தேன், கடைசி ஒரு வருடத்துல ஒரு 2-3 மாசத்துக்கு நிச்சயப்படி ரங்கநாதன் சேஷ்டு பார்த்தாலுமே இல்லை, அற்புதமான தேவை. அந்த சமயத்துல ரங்கநாதன் எனக்கு தெரியும் பெருமாள் அப்படி இருந்தது. என்ன அங்கங்க நமக்கு ஈடுபாடு, அவ்வளவுதான் அது. அது சுக பிரதிபத்தி வரணும். அதனாலதான் ஆத்மசத்தாச்சு. ஆத்மா இருக்கிறதுனாலயே தெரிஞ்சுக்கோங்க, உடம்பு ஆத்மா இல்லை. அப்ப பிரியம் இது சிரஸ்தம், அவரை புச்சத்துவம் பக்ஷத்துவம் இதெல்லாம் உடம்பு அமையும், அது வராது. ஆத்மா இருக்கிறதுனாலயே ஆனந்தமயம் வேறு, இந்த சிரசு பக்ஷம் புச்சம் வேறுன்னு பண்ணிக்கிறோம். அது ஆத்மசத்தாச்சு சொல்லப்படுறது. அதே மாதிரி ஆத்ம கிரகிதி இதரவதுத்தராது. இப்போ அன்னமயன் சொல்வது எல்லா இடத்துலையுமே, எல்லா இடத்துலையுமே ஆத்மான் இருக்கு. ஆனால் இந்த இடத்துல ஆத்மான்றது எதை சொல்லணும் அப்படின்னாக்கா, ஆத்மாவா இதமே கேவ அக்ரஆசீத் அப்படின்லாம் இருக்கு. இந்த சிருஷ்டிக்கு முன்னாடி இது ஆத்மா மட்டும்தான் இருக்குமா, அது சங்கல்பிச்சுதான். என்னன்னு சங்கல்பிச்சுட்டு இந்த லோகத்தை நான் சிருஷ்டிக்க போறேன் அப்படின்னு சங்கல்பிச்சது, முதல்ல ஆத்மா தான் இருந்தது. அதே மாதிரிதான் பின்னாடி சொல்றது, இங்கேயே சோகாமயத்தியாம் அந்த ஆத்மா பரமாத்மா சங்கல்பிச்சது. என்னென்ன பௌஷ்யாம் பிரஜாயேதி, பௌஷ்யாம் நான் வெற்றி பெற்றி கொண்டு போறேன், பலவாக ஆக போகிறேன், அதுக்கோசரம் பிரஜாயேதி பிரகர்ஷேன ஜாயேய, அதனால சமஷ்டி திருஷ்டி பண்ண போறேன், அந்த மாதிரி நான் திருஷ்டி பண்ண போறேன் அப்படின்னு அது சங்கல்பிச்சிருந்தது. ஆரம்பத்துல பாருங்க, ஆத்மன ஆகாசம் அந்த ஆத்மா கிட்ட என்ன ஆகாசம் கிடையாது, ஆகாசம் என்ன வாயு அப்படின்னு. அதனால இந்த ஆத்மசத்தை ஏன் சொன்னோம் அப்படின்னாக்கா, பரமாத்மா தான் நிருபாதிகமான ஆத்மா. நம்ம நம்ம உடம்ப குறித்த ஆத்மா, பரமாத்மா குறித்து நம்ம சரீரம். நமக்கு அது நிருபாதிகம் வராது. சரீரமானவருக்கும் ஆத்மாவாகும். எம்பரமானோ எப்பொழுதும் ஆத்மாவாக இருந்திருக்கான். இப்படி ஆத்மாவாகவே இருந்திருக்கிறதுனால அவனே ஆத்மா. நீங்க எல்லாரும் ஆத்மா இல்லை இல்ல அண்மையா சேதாரணா அப்படி. இப்படி முன்னாடி என்ன வந்தது, ஆத்மசுத்தமானது அங்கே எது பார்க்கணும். அன்னமயா, முதல்ல அன்னமயன், அன்னரசமயன், அதுக்கப்புறம் பிராணமயன், அதுக்கப்புறம் மனோமயன், அதுக்கப்புறம் விஞ்ஞானமயன். இப்ப அன்னமயன், பிராணமயன், மனோமயன் மூணுமே ஆத்மா இல்லையே. ஆனா அங்க கூட ஆத்மான் இருக்குதே, அங்க கூட ஆத்மான் இருக்குதே. அது அதனால இந்த ஆத்மசுத்தம் பரமாத்மாவும் தானே ஆத்மான் இருக்கு. அதனால நீ பரமாத்மான்னு சொல்றேன். அன்னமய குருவத்திலையும் பிராணமயத்திலையும் விஞ்ஞானமயத்திலையும் ஆத்மஸ்வரூபம். அது அன்னமயத்துல இல்ல, அன்னமயத்தை காட்டுல சொல்லச்ச அந்யோந்தர ஆத்மா பிராணமயா, அவன் அந்யோந்தர ஆத்மா மனோமயா, அவன் விஞ்ஞானம். இந்த ரெண்டு இதுல கூட பிராணமயத்திலையும் மனோமயத்திலையும் ஆத்மா இல்ல. அது ஆத்மா இல்ல, அனாத்மா. அதே சமயம் அதுல கூட ஆத்மா அண்மையா ஆத்மசத்தம் அந்த பிராணமயத்திலையும் மனோமயத்துல கூட அன்வயிக்கிறது. அதனால எப்படி பரமாத்மா சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா அண்மையாக தேர் அவதாரணம். இல்ல இல்ல நாங்க சொல்றது போய் சரி நிச்சயம் பண்ணிருக்கோம். ஏன்னா அவதாரணம் பண்றது என்ன, ஆத்மனி அந்த பரமாத்மா தான் அங்க சொல்லப்படுறது. ஏன்னா அங்க ஆரம்பத்துல என்ன அது சிருஷ்டி பிரகரணம். அதனால அவதாரணம் உறுதிபட சொல்றது, உறுதிபட இந்த பரமாத்மா தான் ஆத்மசத்துக்காக சொல்லப்படுறான். அவங்கிட்டோகாமத்துக்கு வராது. உபக்ரமத்திலையும் ஆத்மான் இருக்கு, மத்தியிலையும் ஆத்மான் இருக்கு, உபசம்பாரத்திலையும் ஆத்மான் இருக்கு. அதனால எல்லா இடத்திலையும் ஆத்மான் சொல்லப்பட்டவன் எம்பெருமானே பரமாத்மானவன், அவனே ஆனந்தசக்தி, ஆனந்தசக்த வாசி. அதனால இந்த இடத்துல சொல்லப்பட்டது சிரத்வம், புச்சத்துவம், பக்ஷத்துவம் இதெல்லாம் உபாதன மன்றத்துக்கு ஆனந்தமையின சுகமா தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி உருவகப்படுத்திட்டு அதனால எதுவும் தவறு இல்லை. ஆக ஏழு சுத்திரங்கள், ஏழு சுத்திரங்களால அஞ்சு திருக்கல்யாண குணங்கள், அஞ்சு திருக்கல்யாண குணங்களும் உபாசியமான பிரம்மத்தினுடைய சுரூபத்தை போதிக்கிறது. காரணியாதிகள்லாம் பிரம்மத்தை போதிக்கல, அவைகள்லாம் நிரூபித விசேஷங்களா இருக்கு. அது மாதிரி சிரசு பட்சம் அவைகள்லாம் அதெல்லாம் சுரூபத்தில் ஒட்டி வராது. என்ன உபச்சயம் அபச்சயம் அப்படிங்கிற தோஷம் வந்துடும். அந்த தோஷம் வந்துருவே அவைகள் எல்லாம் சுரூபத்தில் வரவே கூடாது. அப்படியானாக்கா எதுக்கு இதெல்லாம் சொல்றது, அது எதுக்கு இவைகள்லாம் சொல்றது அப்படின்னாக்கா ஆத்தியானாய உபாசனம் பண்றதுக்கோசரம் இவைகள். ஏன்னா நம்ம உபாசனம் பண்ணிதான் ஆகணும். உபாசனம் பண்ணினாக்க அதுக்கெல்லாம் தேவை. அதனால சுகமான பிரதிபத்தி வரணும், சுகமான பிரதிபத்தி வரணும்னா அதுதான். அதனாலதான் பஞ்சகோஷத்துல ஆத்மா அன்னொந்தர ஆத்மா ஆனந்தமயான். ஆனா பிராணமயத்திலேயும் இருக்கே, மனோமயத்திலையும் ஆத்மான் இருக்கே, அதெல்லாம் அச்சேதனமாச்சு. அதுல கூடதான் ஆத்மசுத்தம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அங்க இருந்தா கூட அது அச்சேதனம் தான், சுரூபத்தை உண்டி பார்க்கணும் பார்த்த படமா. ஆனா இங்க அப்படி இல்லை, ஒரு அச்சேதனம் அதுவும் பரமச்சேதனமா இருக்கு. என்ன சிருஷ்டி எல்லாம் பண்ணக்கூடிய ஆத்மா அப்படின்றது இந்த பிரகடனத்துல எல்லா இடத்துலயும் சொல்லப்பட்டிருக்கு. ஆரம்பம் நடுவுலையோ கடைசியிலையோ எல்லாத்துலயும் இருக்கு. அதனால அதை கொண்டே சொல்லணும் அப்படிங்கறத இந்த ஏழு சூத்திரங்கள்னாலையும் சொல்லி இது இவ்வளவு விவரணமான சொல்ல வேண்டாம். ஆனா இது எடுத்து சொல்லணும் அப்படின்னாக்கா அஞ்சு குணங்கள் சொல்லும் பாருங்கள். சுரோபணிய தர்மங்கள் முக்கியம். சுவாமி தேசிகன் வந்து அர்த்தபஞ்சகாதிகாரத்துல சுரோபணிய தர்மங்களை அழகா படிச்சிருக்காரு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதனால அது வந்து நமக்கு சம்பிரதாயத்துக்கு ரொம்ப உன்னதமானது. அதனால அவைதான் முக்கியமானது. அது போதே இதெல்லாம் சொல்லப்படுது அப்படின்றத பற்றி பண்ணது. அதுக்கப்புறம் அதனால இந்த சுரோபணிய தர்மங்களை எப்பொழுதும் நாம அனுசந்தானம் பண்ணணும். மிக்க பேர் நம்ம தான் அனுசந்தானம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது இந்த சூத்திரங்களுடைய அர்த்தம் அப்படின்னு அதிகம் தெரிஞ்சது. கல்யாண குணசாலினே வெங்கடேஸ்வரன் வேதாந்த புறவே நமஹ.